ஜிகு ஜிகு உடையிலே ஜில் ஜில் நடையிலே ஜிகு ஜிகு உடையிலே ஜில் ஜில் நடையிலே ஜெகமே தன்னால் மயங்குமே சிங்காரச்சிலையே நீ திரும்பி பார்த்தால் போதும் எல்லாம் வசமாகுமே ஜிகு ஜிகு உடையிலே ஜில் ஜில் நடையிலே ஜெகமே தன்னால் மயங்குமே சிங்காரச்சிலையே நீ திரும்பி பார்த்தால் போதும் எல்லாம் வசமாகுமே உதட்டு சாயம் அதன் பகட்டில் உள்ள மாயம் இரும்பு போன்ற மனதிலும் புகுந்து செய்யும் காயம் சிவந்த உதட்டு சாயம் அதன் பகட்டில் உள்ள மாயம் இரும்பு போன்ற மனதிலும் புகுந்து செய்யும் காயம் கரும்பை கண்ட எறும்பு போல் கனியை கண்ட குரங்கு போல் கரும்பை கண்ட எறும்பு போல் கனியை கண்ட குரங்கு போல் விரும்பி வந்து கண்கள் உன்மேல் விழுந்து விழுந்து மேயும் விரும்பி வந்து கண்கள் உன்மேல் விழுந்து விழுந்து மேயும் ஜிகு ஜிகு உடையிலே ஜில் ஜில் நடையிலே ஜெகமே தன்னால் மயங்குமே சிங்காரச்சிலையே நீ திரும்பி பார்த்தால் போதும் எல்லாம் வசமாகுமே வேப்பங்காயை போல பெண்ணை எண்ணி இருந்த என்னை ஆப்பிள் என்று கருதும்படி மாற்றிவிட்டாய் கண்ணே வேப்பங்காயை போல பெண்ணை எண்ணி இருந்த என்னை ஆப்பிள் என்று கருதும்படி மாற்றிவிட்டாய் கண்ணே தாப்பாள் இல்லா கதவு உள்ள வீடு எங்கும் உண்டோ தாப்பாள் இல்லா கதவு உள்ள வீடு எங்கும் உண்டோ உன் தயவில்லாமல் எனக்கு இனி ஜாலிலைவும் உண்டோ உன் தயவில்லாமல் எனக்கு இனி ஜாலிலைவும் உண்டோ ஜிகு ஜிகு உடையிலே ஜில் ஜில் நடையிலே ஜெகமே தன்னால் மயங்குமே சிங்காரச்சிலையே நீ திரும்பி பார்த்தால் போதும் எல்லாம் வசமாகுமே.